श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. सो वी आर नाउ गोइंग टू एंजॉय द सिक्स्थ वर्स ऑफ मुकुंदमाला. अल्वार टेल्स पेरुमाल दैट आई हैड प्रेड फॉर असंचल भक्ति, अनफ्लिंचिंग भक्ति, firm bhakti, steadfast bhakti, determined, focused, committed bhakti. And if you give me that, Swami says, as per my prarthana, even whether I am in the Naraka Lokam or in the Deva Lokam, whichever Lokam it is, if I have my sada chintanam, my contemplation of my mind always on your lotus feet, and if I have, so that even at the end of my life, during the maranam, during the final moments, deathbed, when I am about to die, even that time the chintanai, antima smriti, will be on your lotus feet. Because it is such a bhogyam, your lotus feet, I would not stop thinking, and that was my prayer, and that would continue until the final moment. And it is such a parama bhogyam to even contemplate and look at your lotus feet, because it is even grander, it is more beautiful than the lotus flower. Again, the sixth verse, wonderful verse, applicable, appropriate for us and us only. Diviva Bhuviva Mamastu Vaso Narakeva Narakantaka Prakamam अवधीरित शारदार विंदव शरणौते मरणेपि चिंतयामि. हे नरकांतका, द वन हू इज द यमन फॉर द नरकांतक. नरकांतकन वाज द असुरन हू वाज किल्ड बाय नरकासुरन वाज किल्ड बाय कृष्णा. एंड नरकांत द वन, not only for narakam you are the nivartakar, and even if somebody gets a naraka vasam, if they think of you or if they utter your names, narakamum swargamagum, even that narakam will become heaven. When such is the case, you are also the one who killed narakasuran, and hence you are the one who extinguished the narakam, naraka vasam, naraka lokam, Narakasuran, and hence I am addressing you, Narakantaka. Prakamam maranepi chintayami. Migavum, prakamam means migavum, very much, always, to a great extent. Maranepi, even at the time of death, chintayami, I would think of you. I would think of which one? Avadhirita Sharanar Saradhara Vindav. Avadhirita Saradhara Vindav means the lotus te charanav, your lotus feet, your feet, which win even the lotus flower that blooms in the Saratkalam. Saratkalam means rainy season. In the rainy season, when it is cool, when it is chill, when it's crystal clear sky, and the sun just comes out, and the lotus flower blooms, it's even more beautiful than the other seasons or any other time. The lotus flower would look pristinely beautiful, and this particular pair of lotus feet of Perumal conquers even that lotus flower. That's what is talked about. அவதீரித்த சாரதார விந்தம் சரணவுதே மரணேபி சிந்தையாமி நரகே வா நரகாந்தக பிரகாமம் திவிவா புவிவா மமாஸ்து வாசு. திவிவா வெதர் இட் இஸ் ஸ்வர்கலோகம், புவிவா வெதர் இட் இஸ் பூமி, நரகேவா இஃப் வெதர் இட் இஸ் நரகம் நரகலோகம். வாசா அஸ்து வாசு மம அஸ்து வாசு மம ஃபார் மீ, வெதர் யூ புட் இன் திஸ் எர்த் ஆர் வெதர் யூ புட் இன் ஸ்வர்கலோகம் வெதர் யூ புட் மீ இன் நரகலோகம், வாச அஸ்து. லெட் த வாசம் பி சோ, லெட் இட் பி சோ. லெட் த ஸ்டே பி எனிவேர் யூ திங்க் ஆஃப். ஆல் தட் ஐ வுட் திங்க் ஆஃப் இஸ் யுவர் லோட்டஸ் ஃபீட் ஈவன் அட் த டைம் ஆஃப் டெத், பிகாஸ் மை கண்டினியூஸ் அன்இன்டரப்டட் கான்டெம்ப்ளேஷன் ஆஃப் யுவர் லோட்டஸ் ஃபீட் த்ரூ அவுட் மை லைஃப் ஆஸ் ஐ ஹேட் ப்ரேட் ஃபார் தேட் இன் த லாஸ்ட் வர்ஸ். தட் வாஸ் த மெசேஜ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் வர்ஸ். நவ் ஹியர் திவிவா இஸ் த பிளேஸ் ஸ்வர்கலோகம் வேர் யூ வில் ஹாவ், இஃப் இட் இஸ் தேர் தேர் இஸ் நோ துக்கம் பிகாஸ் இட் இஸ் ஸ்வர்கம், யூ வுட் டெஃபினெட்லி ஹாவ் சம் ஆனந்தம். வேரஸ் நரகம் தேர் வுட் பி துக்கம், விட் இட் நாட் பி தேர், பெருமாள் இஸ் ஆஸ்கிங் ஆழ்வார். எஸ் இட் வில் பி தேர், பட் யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் நரகாந்தகா, யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் த நிர்வர்த்தகர் ஆஃப் சர்வ நரகம். ஈவன் இஃப் ஐ ஹாவ் நரக வாசம், இஃப் ஐ திங்க் ஆஃப் யூ, இஃப் ஐ அட்டர் யுவர் நேம்ஸ், தென் ஸ்வர்கமே நரகமே ஸ்வர்கமாகும். நாமங்கள் உடைய நம்பி தேவரி, அண்ட் யூ ஆர் த ஒன் ஹூ கில் த நரக ஆசுரன், அண்ட் ஹென்ஸ் தெர் இஸ் நோ வே தட் ஐ வுட் பி ஹேவிங் எனி சஃபரிங் ஆர் கிரீஃப் இன் நரகலோகம். இட் வுட் பி வண்டர்ஃபுல் பிகாஸ் ஐ திங்க் ஆஃப் யுவர் லோட்டஸ் ஃபீட் ஈவன் தேர். ஸோ பட் வாட் வுட் ஐ திங்க் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்வீட்டஸ்ட் சுபாஸ்ரயம், வண்டர்ஃபுல் எக்ஸ்குவிசிட்லி மெஜஸ்டிக் த லோட்டஸ் ஃபீட். த ஃபீட் இஸ் இட் ஆழ்வார் டு த பெஸ்ட் கம்பேர்ட் டு த லோட்டஸ் ஃபிளார், நத்திங் மோர் தேன் தட். நம்மாழ்வார் சேஸ் இட் வுட் யுவர் த தாமரை ஃபிளார் இஸ் நாட் மேட்ச், மேட்ச் இஸ் நாட் அட் ஆல் அ மேட்ச் ஃபார் யுவர் யுவர் லோட்டஸ் ஃபீட் யுவர் ஃபீட். திருமங்கை ஆழ்வார் சேஸ் யுவர் ஹேண்ட், யுவர் வாய் மவுத், யுவர் ஐஸ், யுவர் ஃபீட், எவ்ரிதிங் இஸ் லோட்டஸ் ஃபிளார். மை வண்ண நறுங்குஞ்சி குழல்பின் தாழ மகரம் ஷேர் குழ இருபாடு இலங்கியாட எய் வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்னார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண் இணையும் அரவிந்தம் அடியும் அக்தே, அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டு தோழி அவரை நாம் தேவரென்னு அஞ்சினோமே. தோழியே லிசன், மையின் நிறம் மண் நிறம் அண்ட் த ஹேர் த பிளாக் கர்வி பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் தட் ஹேங் ஃப்ரம் பெருமாள்ஸ் திருமேனி ஃப்ரம் த ஹெட் இஸ் சோ டார்க் சோ பியூட்டிஃபுல் சோ கர்லி சோ லவ்லி இட் கம்ப்ளீட்லி கேப்டிவேட்ஸ் மை ஹார்ட் அண்ட் லுக் அட் த குண்டலம்ஸ் ஆன் போத் த இயர்ஸ் இட்ஸ் சோ லஸ்ட்ரஸ் இட் ஷெட்ஸ் லைட் அண்ட் வித் த வில் வித் த டிவைன் போ He comes with the another person. As a pair, they came and stood in front of me. And look at his long, lovely limbs, hands. And it's like a tender, soft, red lotus flower, the palms. Look at the mouth, coral, red lotus flower. Look at those two eyes. They are another two pair of lotus flowers. Look at those beautiful, tender, sweet lotus feet. Again, wonderful flowers. This is Bhogyamana Nayakan. Even though he is Bhogyam, I am scared. I have an apprehension that he is Devam. Avarai Devarendra Anjinome. He is not my Nayakan. He must be God, verily. And I am scared to even look at him. Trimangai Alva says, similarly, Kulasekhar Alvar says, your lotus feet are so grander than even the lotus flower, and one cannot match the beauty of your feet. And I would think of that all times, and that even an marane pichintayame utkranti dishai, even at the end I would think, because it is such a bogyam, it would come to me, because yam yam vapi smaram smaran bhavam. In Bhagavad Gita, Krishna says, yam yam vyapi vapi smaran bhavam tyachyadyante kalevaram tam tam veti eveti kaunteya sada tadbhava bhavitaha tam tam eveti kaunteya sada tadbhava bhavitaha. Arjuna, the one who thinks of any vishayam, any whatever that they think of, when they drop their mortal coils, the physical body, whatever they think of at the maranam, at the end, they attain the same form which they think of, which they see in their next birth, the same vishayam, whatever that they contemplated, whatever that they saw, whatever that they remembered at the final moment, that's what they would be born as in the next birth. This 8th chapter, 6th verse. Because of that, if I get some stavaram, some tree, some plant, some like that, if I get a smaranam, I would be born as a stavaram in the next birth, as a tree. Yatnena chitte viniveshayanti. So yogis, at the final moment, they make efforts, they focus their mind at their final moment to think of Perumal, so that they would attain an exalted state in their next birth. But the same Bhagavan blessed Bhishma to be in front of him, Bhishma, at the final moments. He was very much there physically. And what a great yogi Bhishma was. And that's what I am praying for. To have the final moment of thought at that moment. So punya palam swargalokam, papa palam narakalokam, ubaya palam, both in bhumi, regardless of the place of residence, whether it is Swargalokam or Bhulokam or Narakalokam. I don't care. My thoughts would be on those beautiful, sweet lotus feet, which is much more unmatched as compared to the Saratkala lotus flower, because it's more beautiful. I would have dhyanam only on that, your pair of lotus feet. Hey Narakantaka, hey Bhagavan, hey the one who killed Narakasura. And that is what he is praying here for. And the same thing Ramanuja Nutrandadi also talks about, where they say, Idume Iniya Swargatil. So in that, Innum Naraginit Shudume Avatrai Todartar Tollai சுழல் பிறப்பில் நடுமே இனி நம் ராமானுஜன் நம்மை நம் வசத்தே விடுமே சரணம் என்னால் மனமே நையல் மேவுதற்கே. ஸோ திஸ் இஸ் ஒன் வேர்ஸ். தெர் இஸ் அனதர் வேர்ஸ் விச் இஸ் மோர் க்ளோசர் டு திஸ் பர்டிகுலர் ப்ளீ. இன்புற்ற சீலத்து ராமானுசா, என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோய் உடல்தோறும் பிறந்து இறந்து என்னறிய துன்புற்று வீயினும் சொல்லுவது ஒன்றுண்டு, உன் தொண்டர்கட்கே அன்புத்திருக்கும்படி என்னையாக்கி அங்கு ஆட்படுத்தேன். Here, Emperumanar in the last verse chose to stay with all glories of Divyadesam in my heart. This jnanam, even after attaining Paramapadam, should linger. There is no doubt about it. Because of my karma vasanas and accrued karma, assuming that I get very many future births, I have no problem. I only pray for the constant thought on Emperumanar, Ramanuja. Not just that, in all such births, wherever there are Mahans with you, as your ardent Shishyas, as your great Bhagavatas, I should be blessed to serve those Mahans. And such thoughts should ever remain in my heart. In the same manner, here, Kulasekara Alvar pleads for Chintana, Yavar Chintana, Eternal Chintana, Bhagavat Chintana in his mind on the beautiful Subhashraya lotus feet. Thereby, even at the time of death, he would think of. Kavitarkika Simmaya Kalyana Gunashaline, Srimate Venkateshaya Vedanta Gurave Namaha, Alvar Emperumanar, Desigan Tripitigaleswaranam, Namo Narayanam, Adiyan.